श्रीमान्वेन् करनाचार्य कविताचि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदाहृदि ज्ञानान्तमयं देवं निर्भक्ताग्निम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारश्रवन्त्ये वयन्मूर्त्या सत्करायितम् சிவபதியான பகவான் திருவேங்கடமுடியான் அச்சாவதாரமாக நமக்கு முதல் முதல் அச்சாவதாரமாக இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் பண்ணேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு டேயே காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல் அச்சாவதார பெருமாள் கல்பகாலம் பிரம்மலோகம் இருந்துட்டு தான் பூலோகத்துக்கு வந்தேர். ஆனா திருவேங்கடமுடியான் நேரம் முதல்லயே பூமிக்கு வந்ததுனால அவருக்கு இன்னும் நமக்கு தயை அதிகம் அப்படின்னு தயையா வச்சு மங்களாசாசனம் பண்றாரு சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் நீங்க வந்து திருவேங்கடமுடியான் மங்களாசாசனம் கூட அவருடைய குணமான தயைக்கே இங்க அதிகமாக மங்களாசாசனம் பண்றது. இப்ப வந்து தயினால நம்ம எப்படி இந்த சம்சார சாகரத்திலிருந்து மோட்சத்துக்கு நம்மளுக்கு கூட்டிட்டு போக தயாதேவி எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு உதவி பண்றார் அப்படின்ற இந்த பகுதியை நம்ம வந்து 30வது ஸ்லோகத்திலிருந்து பாக்குறோம். அதுக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் முதல்ல நம்மளுடைய நிலைமையை உணர்த்திறேன், அதான் நைத்தியானிக சந்தானமாக அகமஸ்மி அபராஜித சக்கரவர்த்தின்னு. தயாதேவி உம்முடைய பசிக்கு ஆகாரம் என்னன்னா பாவங்கள், அந்த பாவங்களுக்காக எங்கெங்கயோ போகாது, அவாவா கொஞ்சம் தான் பாவம் பண்ணியிருக்கா அடியேன போல அகமஸ்மி அபராஜித சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகனே சொல்றேன். அப்படின்னா அவர் எதுக்கு அப்படின்னா நம்பர் டெய்லி சொல்லணும், ஏன்னா அதுதானே சத்தியம், அவ்வளவு அபராதங்கள் பண்றோம் அவ்வளவு ஜென்மா ஜென்மாவாக அப்படின்னு. அப்ப நம்மளுடைய உணர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப நமக்கு எதுதான் ஒரே வழி அப்படின்னா பகவான் அடையிறதுதான். பாவங்களை போக்கணும்னா பகவான், அவ பகவான் எப்படி நம்மளுடைய பாவத்தை போக்குவேன்னா அவருடைய கருணையே நினைச்சு அந்த கருணை கிட்டேயே நம்ம சரணாகதி பண்ணாதான் உண்டு. அதுல முதல்ல போன வாரம் நம்ம பார்த்தோம் அசதில கருணேஸ்மின் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இளம் வயசுலயே திருமலைக்கு வந்து பெருமாளை சேவிக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப கஷ்ட காலம், சுவாச விருத்தம் சுவாசம்லாம் மூச்சு வாங்குற சமயத்துல வயசான காலத்துல வந்து திருவேங்கடமுடியான சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் சேவிக்காம இத்தனை காலத்தை விட்டுட்டு அப்போ அந்த காலத்துல திருமலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், மலையேறி வரணும். அப்போ சின்ன வயசுல இருந்தே நமக்கு அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை வரணும். அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அவிதித நிஜயோக க்ஷேமமாத்மானபிஜ்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயே த்வம் பரவதி சதுரஸ்தை விப்ரமை ஸ்ரீனிவாசே பகுமதி மனுபாயாம் விந்தசி ஸ்ரீதரன்யோ அப்படின்னு. நமக்கு எது நல்லது அப்படின்னு தெரியாது, நமக்கு இதுதான் நல்லதுன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு உண்மையா நமக்கு எது நல்லதுன்னு தெரியாது. நமக்கே இப்ப பார்த்தா அப்பா அம்மா தான் நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்றோம். அதனால நிஜ யோக க்ஷேமமாத்மான விஜ்ஞம், எனக்கு யோகம் க்ஷேமம் எதுன்னு எனக்கே தெரியல. ஆத்மா ஆத்ம ஜானமும் கிடையாது. எப்படி ஆள வந்தார் சொல்றோ ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்தி மாத்துவ சரணாரவிந்தே அப்படின்னு. எனக்கு வந்து பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னு தெரியல, ஆத்ம ஜானமும் கிடையாது, ந தர்மம் அங்க வர்ணாசிரம தர்மம் சொல்லப்பட்டு அந்த சாஸ்திரங்களும் எப்படின்னு எனக்கு அவ்வளவா தெரியல. அப்ப என்ன பண்றதுன்னா எனக்கு ஒரே வழி என்னன்னா உன்னுடைய சரணமே அப்படின்னு சொல்ற போதே எனக்கு அந்த ஆத்ம ஜானமும் இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னா நீதான் எனக்கு ஒரே வழி, கோப்து காமாதயேத்வம் என்னை கரையேற்றத்துக்கு நீதான் அப்படின்னு. பரவதி சதுரஸ்ரை விப்ரமை ஸ்ரீனிவாசே எப்படின்னா தயாதேவி வந்து சதுரஸ்தை பல வித்தைகள் வச்சிருக்காளாம். திருவேங்கடமுடியனுடைய மனசையே மாற்றி இவன் எப்படி இவனை பாவம் பண்ணேன்னு சொல்லலாம், இவனையும் நீ ரட்சிக்கணும் அப்படின்னு பேசி இது பண்ணிடுவான். எப்படி வந்து ஒரு தர்ம பத்னி அவ பர்த்தா கிட்ட சொல்லி அந்த பையன் பண்ணது தப்பு இல்ல, நீ வந்து அவனை எப்படியாவது அவனை திட்டாம நீ இது பண்ணணும்னு சொல்றாலோ அந்த மாதிரி தயாதேவி நமக்கு பண்ணி கொடுக்கிறான். அதனால பகுமதி மனுபாயா விந்தசி ஸ்ரீதரண்யோமோ, அதனால பகுமதி தாயாருக்கே மாதா ஸ்ரீதேவி பூமாதேவி அப்படின்னு இருக்கா. இங்க தயை அப்படின்றது தயைன்றது ஒரு குணம் தான், தயையே ஒரு தாயாராக வச்சான் சுவாமி தேசிய நீங்க மங்களாசாசனம் வந்து. ஆனா ஸ்ரீதேவி பூமாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாளாம், தான் நினைச்ச காரியத்தை இந்த தயாதேவி தான் நடத்தி கொடுக்கிறாங்க. ஏன்னா தாயார்களுக்கு நமக்கு புருஷகாரம் பண்ணணும், இப்படியுமே நம்மளை வந்து சேர்த்து விடணும், இந்த ஜீவாத்மாக்களை பரமாத்மா கிட்ட எப்படியாவது பெருமாள் கிட்ட அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு விட்டு சேரணும் அப்படின்றது தாயாருக்கு அவ்வளவு ஆசை. ஆனா தாயார் ஸ்ரீதேவி குமாரதேவி பண்ண வேண்டிய காரியத்தை இங்க அற்புதமாக தயாதேவி பண்ணிடுறதுனால சீனிவாசருக்கும் பகுமதி மனுபாயம் ஆச்சரியமா தாயார் தயாதேவி மேலேயே அதிகமான இது ஆசை இருக்கு அப்படின்றது இங்க எடுத்துக்காட்டு. ஏன்னா தாய் குணம், அந்த குணம் எல்லாருக்குமே இருக்கும். நமக்குமே ஒருத்தர் பாவம் போனா போட்டோமே அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த தயை தான், அந்த கருணை தான் காரணம். அந்த கருணைக்கே ஒரு வடிவம் இருந்தாதான் தாயார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த தாயார்களே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா நம்ம நினைச்ச காரியத்தை ஸ்ரீதேவி குமாரதேவி நடத்தி கொடுக்கிறாரு அப்படின்னு. அதனால நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து அப்பா அம்மா வந்து நம்ம ஆசைப்படுறது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அது வந்து கரெக்ட் கிடையாது. இப்ப நம்ம ஏதோ ஆசைப்படுறோம், நமக்கு என்ன தினமும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரு சின்ன குழந்தை ஆசைப்படுறதுன்னா வாங்கி கொடுத்தா பரவாயில்லையா, அதுக்கு ஜுரம் வந்துடாதா? அந்த மாதிரி ஆனா அம்மா அப்பா என்ன பார்த்து பார்த்து பண்றான், இந்த இந்த சமயத்துல இவனுக்கு படிக்க வைக்கணும், காலேஜ் சேர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றான். அந்த மாதிரி அதனாலதான் சொல்றது எனக்கு ஒன்னும் தெரியல, எனக்கு எது யோக க்ஷேமம்னு தெரியல, நீதான் தயாதேவியே பெருமாள் கிட்ட அனுகிரகம் பண்ணி என்னை கரை சேர்க்கணும், அப்பேற்பட்ட அந்த ஒரு உனக்கு மட்டும்தான் அந்த பெருமாள் கிட்ட பேசி சாமர்த்தியமாக என்னை ரட்சிச்சு திருவேங்கடமுடியான் கிட்ட சேர்க்கறதுக்கான சாமர்த்தியம் தயாதேவி உனக்கிட்டதான் இருக்கு அப்படின்றத இந்த சுவாமி தேசிகன் அற்புதமாக மங்களா சொல்லணும். இதுக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ஒரு கோர்ட் சீன் மாதிரி சொல்ற, நம்ம எல்லாம் பாவம் பண்ணா அந்த கோர்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து தண்டனை உண்டு இல்லையா, அப்ப கோர்ட்னா வாதாடும், நம்ம வாதம் பண்ணுவோம், அதுக்கு பிரதிவாதங்களாக சில பேர் பண்ணுவா, அதுக்கப்புறம் ஜட்ஜுன்னு ஒருத்தர் வந்து தீர்ப்பு சொல்லணும். அப்ப நம்மளுடைய பாவங்கள்லாம் நமக்கு எதிராக வாதாடுறது, இவனை விட்டுடாத இவனை விட்டுடாதன்னு. பெருமாள் தான் இங்க ஜட்ஜு, அப்போ அவர் தீர்ப்பு சொல்லணும். அவர் தீர்ப்பு எப்படி சும்மா நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒரு ஜட்ஜா இருக்கிறவர் வந்து பாசத்தை வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாது, அவர் வந்து லா வேதத்தை வச்சுதான் அவர் வந்து தீர்ப்பு சொல்லணும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அது மட்டும்தான் பண்ணணும். அப்போ நம்மளை ரட்சிக்கிறது யாரு அப்படின்றது இங்க அற்புதமாக இந்த சீன் அப்படியே அந்த ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் நமக்கு கொடுக்கிறார். அலவிதரணதக்ஷம் பக்ஷபாதானவிஜ்ஞம் பிரகுண மனுவிதேயம் பிராப்ய பத்மாசஹாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பத்மநாம் மாமகானாம் அப்படின்னு அலவிதரணதக்ஷம். எப்படி ஒரு ஜட்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பலத்தை அந்த சாஸ்திரத்துல சொன்ன பலத்தை கொடுக்கக்கூடியனும், அவருக்கு அதை நல்லா அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சிருக்கணும், பக்ஷபாதம் இருக்கக்கூடாது. இவன் நம்மளவன் ஆச்சே இவனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாம், இவன் நம்மளுடைய பையன், நாளைக்கு வந்து அந்த ஜட்ஜோட பையனை கூட கூண்டுல வந்து நிற்கலாம், நம்ம பையன் தானே அப்படின்னு ஒரு தீர்ப்பை மாற்றி சொல்லக்கூடாது. சட்டப்படி சொல்லணும், சட்டம்னா அவருக்கு நல்ல லா தெரிஞ்சிருக்கணும். தன்னுடைய மனசாட்சியை வச்சுலாம் இங்க வந்து பார்த்து ஐயோ பாவம் போனா போட்டோமேன்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரத்துல சட்டத்துல என்ன இருக்கோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு சொல்றவர் தானே. அப்போ இந்த கோர்ட்ல யார் அப்படின்னா இங்க ரெண்டு பேர் தாயார். அதனாலதான் பிராப்திய பத்மாசகாயம் தாயாரும் பெருமானமாக சேர்ந்து ஜட்ஜா இருக்காங்க. அந்த மாதிரியும் உண்டு. ஒரு சில கேஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு மூணு பேர் கூட இருப்பான், அது மூணு பேர்ல யாரு எல்லாம் சேர்ந்து அவாக்குள்ள குழு முடிவு எடுத்து நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார். தாயாரும் பெருமானமாக இருக்காங்க. நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் எதிர நின்று நம்மளை மாட்டி விட்டுருது, பாரு இவனை விட்டுடாத இவனை விட்டுடாத அப்படின்னு. வாதம் மன்றத்துக்கு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா தயாதேவி இல்லாம மற்ற குணங்கள் பெருமாளுக்கு இருக்கு இல்லையா, ஞானம் சக்தி முதலானது எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஞானம் பார்க்கறது உண்மையிலேயே ஞானம் அதுக்கு சட்டம் தெரியும் இல்லையா, இவன் பண்ணது அத்தனையும் தப்பு இவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு. சக்தி என்ன பண்றது அப்படின்னா இவனுடைய தண்டனை கொடுக்கணும் இல்லையா, அது ரெடியா இருக்கு. இவன் ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இவனுக்கு இந்த தண்டனை, அந்த தண்டனை கொடுக்க சக்தி இருக்கணும் இல்லையா, அது சக்தி பண்ணிடுறான். அப்ப தயாதேவி தான் நம்மளுக்கு வாதாட வராறான், வாதாட வரா முதல்ல. அப்ப இங்க சொல்லும் பொழுது பெருமாள் தாயார் எப்படி இருக்கா அப்படின்னா, அவர் லோக சர்வலோக நீங்க அப்பாவா இருந்தாலும் ஒரு ஜட்ஜா இருக்கும் பொழுது அந்த பதவியில இருக்கும் பொழுது அவர் வந்து நம்ம அப்பா அப்படின்றதுனால ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. அங்க வந்து அப்ப தயாதேவியே வந்து நமக்காக வாதாடுறாருன்னா எப்படி வாட முடியும், பிரமாணத்தை வச்சுதான் வாதாட முடியும். சும்மா வந்து இவனை விட்டுடு நீ கருணை பண்ணு, இவன் பண்ண பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. எதுக்காக இவன் விடணும் அப்படின்னு அந்த நமக்கு வாதாடுறவாலும் சட்டப்படிதான் பேசணும். அதனால தயாதேவியும் சட்டப்படியே பேசுறாளாம். பிரதிவசியதார்கம் பாப்மனாம் மாமகானாம், நமக்கு பிரதிவாதிகளுக்கு எதார்கம் பாப்மனாம் அப்படின்னு நமக்காக பேசுறா அப்படின்னு எப்படி பேச முடியும் சட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா. தயாதேவி சரணார்த்தின்னு ஒரு செக்ஷன் இருக்கு சாஸ்திரங்கள். நம்ம எது பிரமாணம் அப்படின்னா, நம்ம எப்படி இந்திய கோர்ட்ல லா அப்படின்னு சொல்றோமோ, இந்த இதுக்கு சாஸ்திரம் தான் லா, வேதம் தான், வேதோ திரோ தர்ம மூலகான்னு வேதம் தான் முதல் பிரமாணம். அந்த வேதத்திலிருந்துதான் சாஸ்திரங்கள் இருக்கு. கிருஷ்ணே சொல்றேன், வேதம் வேதம் சாஸ்திரங்கள் எல்லாமே அடியனுடைய இதுவே அப்படின்றது கிருஷ்ண சொல்றேன். அப்போ ஸ்ருதி ஸ்மிருதி மமை ஆஜ்யா, ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதி அப்படின்னா சாஸ்திரங்கள். அப்ப வேத சாஸ்திரம் அனைத்துமே அதுலயே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதுபடிதான் நம்ம நடக்கணும். அதுபடிதான் பார்த்தா புராணங்கள் இருக்கு, அந்த புராணங்கள் இதிகாரங்கள்ல அது கதையோட நம்மளுக்கு புரியும்படியாக உதாரணங்களோட நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அதுல நிறைய லா இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு தர்ம சாஸ்திரங்கள்னு இருந்தா அதுல ஒரு செக்ஷன் ஃபுல்லா பார்த்தா சரணாகதி சாஸ்திரம் இருக்கு. அப்ப எவன் ஒருவன் தன்னுடைய தப்பை உணர்ந்து க்ஷமாபணம் கேட்டு யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணானோ அவனுக்கு அந்த தண்டனைகள், பழைய தண்டனை, அந்த பழைய பாவங்கள்லாம் போக்கி சின்ன தண்டனையை கொடுத்து எப்படியாவது தன்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படின்றது பெருமாளே சொல்லியிருக்கு. அது வராக புராணத்திலே வந்திருக்கு. கிருஷ்ணனும் சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்ஜஹான். யாருக்கும் பக்தி யோகம் கர்மயோகம் இதெல்லாம் பண்ண தெரியலையோ, அதெல்லாம் பண்ண தெரியலன்னாலும் யார் ஒருத்தர் சரணாகதின்னு வந்தானோ அவனுடைய பாவங்களை நான் போக்கி அவனை நான் சேர்த்துக்கிறேன், யார் ஒருவன் என்னுடைய திருவடி அடைகிறானோ அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ராமர் விபீஷண சரணாகதி, அப்ப விபீஷணனை சேர்த்துக்கும் பொழுது சகதேவ பிரபன்னி பக்கத்திலிருந்து வந்தாலும் அவன் ராவணனுடைய பக்கம் சேர்த்து சொல்றா, ராவனுடைய பக்கத்துக்காக அவன் வந்திருக்கலாம் இல்லையா. அப்ப அவன் சேர்த்துக்க கூடாது, ராவணனுடைய தம்பி, அவன் என்னவனா நம்மள பண்ணுவான்னு எல்லா வானரங்களும் சொல்லும் பொழுது பகவான் சத்ரு பக்கத்திலிருந்து வந்தால் கூட சரணம் அப்படின்னு யார் ஒருத்தன் வரானோ அவனை நான் சேர்த்துக்கணும், அதுதான் என்னுடைய விரதம் அப்படிங்கிறது. நான் அதை வச்சிருந்திருக்கேன், அதுதான் என்னுடைய சுவாவம். எப்படி ஜலம்னா குளிர்ச்சியா இருக்குமோ, நெருப்புனா சுடுமோ, பகவான் யார் ஒருத்தன் சரணம்னு வந்தாலோ அவன் அபயம் கொடுக்கிறது என்னுடைய விரதம் பா, அதுதான். அதனால நீ வந்து கேட்காத அப்படிங்கிறது. அப்ப நீதானே அந்த சாஸ்திரத்தையும் சொன்னேன், சரணாகதி சாஸ்திரத்தையும் நீதானே கொடுத்தேன். அப்ப இவன் தன்னுடைய தப்ப உணர்றான், தப்ப உணர்றான். அப்ப இவன் எப்படி சரணாகதி பண்ணா, இவனுக்கு சரணாகத்தின்னா என்னன்னு தெரியுமா? இப்போ அடியன் போல இருக்கிறதுக்கு சரணாகதி நான் பண்ணிட்டே கிடைக்கணும்னு நம்ம அதுவான போடலாமே. அப்ப வந்து என்னதான் அந்த சரணாகத்தின்னா, உனக்கு சரணா நமக்கு சரணா எப்படி பண்ணணும்னு, சரணாகதி எப்படி பண்ணணும்னு தெரியுமான்னா, நமக்கு தான் ஆச்சாரியன் பண்றாரு. அப்ப ஆச்சாரியன் பண்ணிச்சு இவன் சும்மா தானே இருந்தா, அப்ப இவனை விட்டுட முடியுமான்னா, ஆச்சாரியன் பண்ணிச்சு நம்ம பின்னாடி இருந்து கை கூப்பிட்டு இருக்கிறது தான் நியாயம். அதனால ஆச்சாரியன் இவனுக்கு சரணாகதி பண்ணிட்டு இருந்ததுனால அவருடைய பாவத்தை போக்கணும் அப்படின்னு தயாதேவி நமக்காக வாதாடுறான். எந்த வாதம்லாம் வைக்கிறா அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்னா, நமக்காக நம்ம பண்ண பாவங்களுக்காக நம்மளுக்காக வாதாடுறது தயாதேவி, நமக்கு எதிர்வாதங்கள் நம்ம பாவங்களே இருக்கு. ஆனா பெரும்பாலும் தாயாரும் அந்த இடத்துல இருக்கும்பொழுது இவனை காப்பாற்றணும் அப்படின்னு அவனுடைய ஹிருதயத்துல இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்படணும், பெருமாள்ன்றவர் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், பட்சபாத்தம் இருக்கக்கூடாது. இவனுக்கு நல்லது பண்றேன், இவனுக்கு கெட்டது பண்றேன், இவன் நம்மளுடையவனாச்சே நம்மளுக்கு என்னைக்கோ நல்லது பண்றான், அதனால இன்னைக்கு நான் இவனை காப்பாத்தி விட்டுறேன்னு பெருமாள் சொல்லக்கூடாது இல்லையா. அப்போ அவர்கிட்ட வாதாடத்துக்கு தயாதேவி தான் நமக்கு ரொம்ப இது பண்றா அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம். சரி, எப்படி வாதாடுறான், என்ன வாதத்தை வைக்கிறா அப்படின்றது சரணாகதி சாஸ்திரத்தை எடுத்து காட்டுறா அப்படின்னு. அனுபவித்தமகௌகம் நாதமாகாமி கால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு ஒரு கோர்த்து நம்மள திடீர்னு போய் நிறுத்திட்டா ஒவ்வொருத்தரும் சொல்றா, இவன் பண்ண பாவத்துக்கு நம்ம பண்ண கருட புராணத்துல நம்ம பண்ண பாவத்துக்கு என்னென்ன நடக்கம் இருக்கு, அது என்னென்ன தட்டணைன்னு நமக்கு இன்னும் தெரியல. அது தெரிஞ்சிருக்குன்னா நம்மளால முடியாது, அவ்வளவு பயமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம பயந்து நிற்கும் போது சேனாதேவி நமக்காக வாதாடும் பொழுது அந்த சமயத்துல நமக்கு ஒரு சந்தோஷம், சந்தோஷம் இல்ல அந்த பயம் போய் ஆகா நமக்கும் ஒருத்தர் வாதாடுறதுக்கு இருக்காரே அப்படின்ற ஒரு நமக்கு அந்த அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வருது. இப்பயாவது நம்ம பெருமாளை பிடிச்சிட்டு தயாதேவி மூலமாக நம்ம போய் பெருமாளை சேர்ந்துடணும் அப்படின்னு சித்திலட்டி பவபீதிகி அந்த பயம் போக்க ஸ்ரேயசே ஜாயசே நகா. அப்ப தயாதேவியே நமக்கு ஸ்ரேயஸை கொடுத்து அந்த இடத்துல தைரியத்தை கொடுத்து இருக்கா அப்படின்ற அனுபவித்த மகௌகம் நாளமாகாமிகாலஹா அப்படின்ற முதல்ல ஒரு வாதத்தை எடுக்கிற சரிப்பா பண்ண பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கிற அப்படின்னா என்ன, எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கோம் ஒவ்வொருத்தரும் எடுத்தா ஆயிரம் ஆயிரம் மூட்டை மூட்டையான காலங்கள் எத்தனை யுகங்கள் நம்ம பிறந்திருப்போம், இது அநாதி காலமா இருக்கு, இது எத்தனை வருஷமா இந்த உலகம் இருக்குன்னா பிரளயம் அதுக்கப்புறம் வந்து சிருஷ்டி பிரளயம் சிருஷ்டின்னு பல யுகங்கள் பல கல்ப கோட்டி யுகங்கள் அநாதி காலமாக இது நடந்துட்டேதான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடைய பாவங்கள் எவ்வளவுன்னு கணக்கு பண்ண முடியாது. பாவத்தை நம்ம அனுபவிக்கணும், புண்ணியம் பண்ணதையும் நம்ம அனுபவிக்கணும்னா புண்ணியம் பண்ணிதான் நம்ம இந்த காலத்துல இப்ப நம்ம இந்த தயாஸ்கரன் கேட்டு இருக்கோம்னா ஏதோ ஜென்மத்துல புண்ணியம் அதை இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப பாவம் பண்ணோம்னா அதுக்கும் நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், புண்ணிய பாவம் ரெண்டுமே இருக்கு நம்ம. அப்ப இந்த புண்ணியத்தை அனுபவிக்கணும்னாலும் பாவத்தை அனுபவிக்கணும்னாலும் நம்ம திரும்ப பல ஜென்மங்கள் எடுக்கணும். அப்போ இந்த முதல்ல நம்ம என்ன நினைக்கணும்னா பாவம் பண்ணணும்னு தெரியும், பாவம் பண்ணவன் முதல் முதல்ல அவனுக்கு இவ்வளவு தண்டனை இருக்கு. ஆனா எவன் ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தானோ ஆமாப்பா நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறானோ அதுல கால் பந்து தண்டனை குறைஞ்சிடும் சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் அதுக்காக கஷ்டப்படுறான் அழறான், நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுனால இன்னும் கால் பங்கு போயிடும். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம இதை பண்ணாம இருக்கும்னு திருடமா இருந்து நம்ம பண்ணாம இருந்தா அதுல கால் பங்கு போயிடும். அப்ப முழுசான தண்டனையில பாதி பங்கு தான் போகும், இன்னும் பாதி நம்ம அதை அனுபவிச்சேதான் ஆகணும், அந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சேதான் ஆகணும். அப்ப நம்ம உணர்வும் இல்ல நம்ம பண்ண தப்ப நம்ம என்னைக்கு ஒத்துட்டு இருக்கோம், இல்ல அவன் அப்படி பண்ணானே அவன் இப்படி பண்ணானே அப்படின்னு பேசி நம்மளுடைய தப்ப நம்ம இன்னும் சரியாக்குறமே தவிர என்னைக்குமே நம்ம ஒரு நாளும் உணர்ந்தது இல்லை. அப்ப இந்த தண்டனைகளுக்கு நம்ம இன்னும் பல ஜென்மாக்கள் எடுக்கணும். அப்படி இவளை நீ விட்டுட்டா ஜென்மா எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப மோட்சம்ன்றது எதுக்கு, மோட்சமே இவனால அடைய முடியாது. அது வந்து ஒரு லாஜிக்கலா பார்த்தா லாஜிக்கே கிடையாது என்று தயாதேவி இப்படி வைக்கிறார். அனுபவித்த மகௌகம் நாதமாகாமி காலா, கோட்டி கோட்டி கல்ப காலத்துல இவன் பண்ண பாவங்கள் எல்லாம் நீ பார்த்திருந்திருந்தேனா அதுக்கு இவன் இன்னும் பலம் கோட்டி யுகம் பறக்கணும். அந்த கோட்டி யுகத்துல அவன் அனுபவிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் பல பாவங்கள் பண்ணுவான். அப்ப எப்பதான் அவனால அதை பண்ண முடியும், அதனால உமக்கு ஒன்னே ஒரு வழிதான், இவனுடைய பழைய பாவங்களை நீர் போக்கணும். ரெண்டாவது சமயம் சக்கியம் சாஸ்திரத்துல பிராயஷ்டித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாவத்துக்கு இந்த பிராயஷ்டித்தம் அப்படின்னு. ஆனா பிராயஷ்டித்தம் பண்ணாலுமே முழுசா பாவம் போயிடுமா அப்படின்னா கிடையாது. பிராயஷ்டித்தது சில பாவம் தான், ஆனா அந்த பிராயஷ்டித்தம் பண்ண சொல்லி இல்ல சாஸ்திரம், அதை நம்ம பண்ணும்போது அதுல நிறைய பாவம் பண்ணிடுவோம், எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்ப இன்னும் அதிகமாக பாவம் ஆயிட்டு இருக்கு, அதனால பிராயஷ்டித்தினாலையும் இவனுடைய பாவத்தை போக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தயாதேவி கேட்கிறா, உம்முடைய கருணையை வச்சுதான் இவனை நீ ரட்சிக்கிறமே தவிர இவன் பாவத்தை போக்க முடியாது. அதனால என்ன பண்றான், யார் ஒருத்தன் சரணாகதி பண்றானோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பாவங்களையும் போக்கிட்ட, சரணாகதிக்கு அப்புறம் அவன் பண்ண போற பாவத்தை அவன் அதை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அந்த அந்த ஜென்மா முடிஞ்ச உடனேயே அவனுக்கு அந்திம காலம் முடிஞ்ச உடனேயே அவனுக்கு அதே ஜென்மாவிலேயே மோட்சம். யார் ஒருத்தன் பிரபத்தி பண்றானோ அவனுக்கு அதே ஜென்மாவிலேயே அந்த பிராணம் போகும்போது மோட்சம். ஆனா பக்தியோக நிஷ்டாலுக்கு அவன் பக்தியோகம் அவனே பண்றான், அதனால வந்து அவளுக்கு பல யுகம் ஆனாலும் அந்திம ஸ்மிருதி வர வரைக்கும் அவனுக்கு மோட்சம் இல்லை. இந்த ஜென்மாவிலே மோட்சம் வந்துடும் சொல்ல முடியாது, பல யுகத்தில் அவன் பக்தியோகம் பண்ணிதான் திருமாவை சேர முடியும். அதுதான் பிரபத்தியினுடைய பெருமை. அந்த பிரபத்தியும் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாததுனாலதான் ஆச்சாரியர்கள் நமக்கு இன்னைக்கு பிரபத்தி பண்றான். அதனால ஆச்சாரியனுடைய கருணை அதை விட ரொம்ப முக்கியம். அதனாலதான் பெருமாள் பக்தியுடைய ஆச்சாரிய பக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. ஏன்னா அவர்தான் நம்மளை கரை சேர்க்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஆச்சாரியர்கள் தயாதேவிய பத்தி தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. அதனால யாருக்கிட்ட எப்படி சரணாகதி பண்ணணும்னு ஆச்சாரியருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகமும் இப்போ வரப்போது, அது நம்ம அந்த சமயத்துல பார்க்கலாம். அப்போ ஸ்வயமதி ஹிதயேத்வம் ஸ்ரீகிருதி ஸ்ரீனிவாச அப்படின்னு இவனை ஸ்வயமா நீர்தான் ஏற்றுக்கணும், அவனுடைய பாவத்தை போக்கணும், அதுக்கு பிராயஷ்டித்தத்தை கொடுத்தா மட்டும் போறாரு அப்படின்னு சொன்னவங்க. அப்ப ஒவ்வொருத்தரையும் கொடுக்கறான் சக்தியே, நீதான் உனக்கு சக்தி இருக்கே, இவன் எப்படியாவது மோட்ச மார்க்கத்துக்கு கூட்டுன்னு போ. அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் கட்டளையிடுறாள். ஞானம் அப்படின்னு நீதான் இவனை சர்வஜ்ஞனாக்க நினைக்கிற, யார் ஒருத்தர் மோட்சம் அடைஞ்சாலும் அங்க போய் அவன் சர்வஜ்ஞனாயிடுவான். அவனுக்கு அந்த ஞானத்தை கொடு, அவனுடைய பாவத்தை போக்கு, சரணாகிதி தான் பண்ணிட்டானே அப்படின்னு தயாதேவி உங்களுக்காக வாதாடி நம்மள பெருமாள் கிட்ட சேர்க்கிறார். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு அந்த ஜட்ஜா இருக்கிறதுக்கு அவர் இதுதான் நடக்கணும்னு அவர் மனசுல ஆசை இருக்கிறார். ஆனா யாராவது ஒருத்தர் வாதாடி அதை நிரூபிக்கிற வரைக்கும் அதை அவர் வந்து சட்டத்தை சொல்லிட முடியாது, ஜட்ஜ்மெண்ட் உடனே கொடுத்துட முடியாது. அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தயாதேவியுடைய வாதம் கரெக்டான பின்புதான் அந்த அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கச்சு அவர் சந்தோஷமாகவே கொடுக்கிறார் அப்படின்றது இந்த அற்புதமான இந்த ஒரு இது. இது நம்ம வந்து இந்த ரீசெண்டா ஏபிஎன் சுவாமி இதை வந்து ஒரு அழகாக ஒரு ஷார்ட் பிலிமாகவே இது ஆச்சரியமா அது எடுத்திருக்காரு. அது யூடியூப்ல இப்ப இருக்கும், நீங்க எல்லாம் பாக்கலாம். அதை வந்து இந்த ஸ்லோகம் அதுக்கான அந்த கான்செப்ட் யாருன்னா சுவாமி தேசிகன் தான் அதை கொடுக்குறேன். நியாய பரிசுத்தில இன்னும் விஸ்தாரமாகவே சொல்றாரு. அந்த காலத்திலேயே கோர்ட்டு இதெல்லாம் லாவா இருக்கு. அந்த காலத்துல எப்படி இருந்தது, அப்ப மனுஸ்மிருத்தியை வச்சு எப்படி பண்ணியிருந்தா, யார் யாருக்கு யார் எல்லாம் வந்து சில இடத்துல வந்து என்னன்னா இவாளால வாதம் பண்ண முடியல, சரியான சாட்சி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா மக்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட மாட்டான், சில மக்கள் வச்சு அவா நியாயம் பேசி அவளுடைய பேச்சும் கேட்டுண்டு சில தீர்மானங்களை ஜட்ஜி எடுத்துருப்பேன். அந்த மாதிரி எது எதுக்கு எதிர்ந்த மாதிரி நியாயங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் நிறைய விஸ்தாரமாக நியாயப்பரிசுத்தில சொல்லியிருக்கேன். இங்க தயா சந்தகத்துல அந்த விஷயத்தை சின்னதா சொன்னாலும் தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்றத இந்த இடத்துல எடுக்கிறேன். சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அவகரண விசேஷ அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் ரிஷசிகரிநாத ஸ்வநிதேசேன நூனம் பஜதி சரண பாஜாம் பாவினோ ஜென்மபேதான் அப்படின்னு. பெருமாள் இப்போ போன இதுல வாதாடிட்டார். அப்ப நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்கு நம்ம வந்து பல ஜென்மாக்கள் எடுக்கணும். ஆனா பெருமாள் வந்து அதுக்கான இது கொடுத்துரு, சரி நீ அவ்வளவு ஜென்மாவை எடுக்கமானா அப்படிங்கிற. அதுக்காக பெருமாள் என்ன பண்றாராம், அவர் பல ஜென்மாவை எடுக்கிறாராம், அவர் பல அவதாரங்கள் அவதரண விசேஷ இதி நம்ம நிறைய வாட்டி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சேனம் இனசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகுமுலாரேன்னு ஆதிசங்கர சொன்ன மாதிரி எத்தனை ஜென்மா எத்தனை மரணம் எத்தனை ஜென்மா திருப்பி திருப்பி இந்த வயிற்றுல வந்து நம்ம பறந்து இதே மாதிரி புதிய பாவங்களை பண்ணிட்டு திருப்பி திருப்பி புதியதான் இருக்க போறோமா. இந்த சம்சார துக்கத்திலிருந்து போனோம்னா கிருபையா பாரு, அந்த கிருபையான மாறி பாகி முராரி கிருஷ்ணனுடைய கிருபைய சரணத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே அந்த பெருமாள். அப்ப நமக்கு சரணாகதி தான் என்னன்னு புரியணும் இல்லையா. இப்ப நம்ம சரணாகதி பத்தி நீங்க நம்ம பேசணும்னா ஆச்சாரியன் அனுகிரகம் நமக்கு இருக்கு. அவ வேதம் சாஸ்திரங்கள் கொடுத்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரிக்க வச்சு இந்த பூமியிலே இது அத்தனையும் பெருமாளே பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவரே வந்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவதாரம் பண்றாரு. கிருஷ்ணா வந்து பகவத்கீதையை சொல்றாரு, வராகன அவதாரம் எடுத்து வராக புராணத்தை சொல்றாரு. அப்போ அவர் இவ்வளவு அவதாரங்கள் நமக்காக எடுக்கிறாராம், அவர் பறக்கிறாராம். ஸ்ரீ சுகர் பாகவதத்துல சொல்லும் பொழுது எந்த இடத்துலயுமே பெருமாள் பிறந்தேர்னு சொல்றாங்க, பெருமாள் அவதாரம் பண்ணேர் அப்படிங்கிறார். பிறந்தான்னா அது வேற அர்த்தம், அவதாரம்னா வேற அர்த்தம். என்னன்னா நம்மெல்லாம் பிறக்கிறோம்னா நம்மளுடைய புண்ணிய பாவம் கர்ம வசத்தினாலே நம்ம இங்க பிறக்கிறோம். பத்து மாசம் கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறோம், ஏதோ ஜென்மத்துல பண்ண பாவத்தினாலேயோ புண்ணியத்தினாலேயோ பாவங்கள் நிறைய பண்ணா. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு டிரெஸ் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரிதான் இங்க செய்யணும். நல்ல பணக்காரனா இருக்கிறவன் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பான், ஏழையா இருக்கிறவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுப்பான். பழசாயிடுச்சுனா திருப்பி இதை போட்டு இன்னொரு ட்ரெஸ் வாங்கி போமோ. அந்த பல யுகங்களாக நம்ம பண்ண புண்ணியங்கள் நிறைய பண்ணியிருந்தா நல்ல சரீரம் அப்படின்னா மனுஷ சரீரம் துர்லபம் மனுஷ ஜென்ம அப்படின்னு சொல்றோம். அதே நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தா ஒரு மிருகமாகவோ ஒரு எறும்பாகவோ ஒரு மரமாகவோ ஒரு கல்லாகவோ அந்த சரீரத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இந்த மனுஷ ஜென்மாவா நம்ம எடுத்துருக்கோம். ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. பெருமாள் வந்து நமக்கு இந்த பூலோகத்துல பறக்கல, பறக்கிறேன்னு சொல்லவே கூடாது. அவதாரம் பண்ணேன்னு சொல்லணும். அவதாரம் என்னன்னு அவர் சங்கல்பிக்கிறே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு அவரும் நம்மள மாதிரி வந்து பறக்கிற மாதிரி இது ஒரு நாடகம். அவர் பறக்கிறார், ஆனா அது பறக்கிறேன்னு சொல்ல கூடாது, அவதாரம்னு சொல்லணும். ஆனா ஆழ்வார்கள் பார்த்தா பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை சேர்த்து நம்ம ஆழ்வார் சொல்றேன், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு ஆண்டாரே சொல்றாரு. அப்ப பிறந்தார்னு பதத்தை போடுறாருன்னா ஏன் அப்படின்னா அவரும் இங்க பறந்து அவ்வளவு கஷ்டப்படுறாரு நம்மள மாதிரியே. அவர் கண்ணனுடைய அவதாரம்னா எப்படி சொல்லணும், எப்படி கீழவேக சியாமனாக அக்னிகுண்ட சேர்ந்து சேர்த்தனுமாள் எழுதி நேர்ந்து சொல்லும் பொழுது எவ்வளவு விஸ்தாரமா அற்புதமா இருக்கு. ஆனா கண்ணன் பிறந்ததும் ஜெயில்ல, அவர் பிறந்து அவர் பிறக்கும் போதே அவன் அம்மா பார்த்தா கையில விலங்கு கட்டியிருக்காங்க. கம்சனுக்கு பயந்து எல்லாரும் அவன் அப்பாவோ அழகு கண்ட ஜனம், ஆ இந்த குழந்தை இப்பேற்பட்டவன் பிறந்திருக்கே எங்க கிட்ட பிறந்திருக்கே உன்னை எப்படி நான் காப்பாற்ற முடியும் பாகவதத்தில் சொல்லும்போது இன்னும் அழகாகவே சொல்லுவான். திமத்புதம் பாலக மும்புஜேஷன் சொல்லும்போது சத்துர்புதன் சங்கதாஜிதாஜின் சக்கர சக்கரத்தோட அவதாரம் பண்ணாரு. குழந்தையாவே சக்கர சக்கரத்தோட இருந்தாலும் ஏன் அப்படின்னா எங்க நம்ம அம்மாவால வந்து ஜெயில இருக்காங்க இல்லையா, பொம்மைகள் வாங்கி தர முடியலையே இந்த குழந்தைக்கு அப்படின்னு நினைச்சிருவாளோ கஷ்டப்படுவாளோன்னு தானே சங்க சக்கரம் என்ற பொம்மைகள் எடுத்துட்டு வந்துட்டாலும். சங்கம்ன்றது ஊதல் இல்லையா, குழந்தை ஊதும், சக்கரம்ன்றது சுத்தி சுத்தி விளையாடும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாலும் அம்மா கஷ்டப்படுவாளாம். ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கே நமக்கு ஒரு ஒரு பொம்மை வாங்கி கூட முடியலையே, ஒரு நகை போட்டு பார்க்க முடியலையே அந்த குழந்தைக்கு இருந்தாலும் ஆபரணத்தோடய அவதாரம் பண்ணலாம். அப்படியே மட்டத்திலும் நமக்காக கஷ்டப்படுவாங்க. பிறந்த உடனே சந்தோஷமானா இல்ல கம்சன் உன் ஏதாவது பண்ணிடுவானு அப்புறம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போறேன். அங்க வந்து அங்க கொஞ்ச நாள் இருக்கு, அங்க பயம், அங்க பயம், அங்க கோகுலுக்கு அங்கேயும் திருப்பி போறேன். இங்க ராட்சசர்கள் அவர் வந்து யுத்தம் பண்ணுவார், சில பேர் அவர் திட்டு திட்டு திட்டுறார். ராம அவதாரம் எடுத்தா 16 வருஷம் வனவாசத்துக்கு போறேன். இன்னும் கேவலமா எல்லாம் திட்டுறா, சீதாதேவியை விட்டு போனவர் தானே ராமர், இன்னைக்குமே நிறைய பேர் சொல்றான் ராமர் என்ன உத்தமரா அப்படின்னா பேசுறான். அப்ப இந்த மாதிரி லோகத்துல அவர் எப்பேற்பட்ட வைகுண்டத்துல எப்படி இருக்க வேண்டியவர், அவர் இங்க வந்து நமக்காக அவரும் நம்ம மனுஷியா படுற கஷ்டங்கள்லாம் அவமானங்கள்லாம் அவரும் படுறாரு அப்படின்னா நம்மளுடைய பிறவியை குறைக்கிறதுக்காக அவன் தான் நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார் அப்படின்றது சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்றது. அவதாரண விசேஷ ஆத்மலீலாபதேசை, அதுக்கு காரணம் என்னன்னா தயாதேவி. தயாதேவி நீர் போய் அவதாரம் பண்ணும், அவதாரம் பண்ணும் அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சு வச்சு இவனுக்கு அனுகிரகம் பண்ணும், அவனுக்கு பாவம் எவ்வளவு பிறவிக்காக கொடுக்க போறே, அவனுக்கு மோட்சத்தை காட்டும், போம் போரும் திருவேங்கிட முடியாத போறோம், அங்க வந்து சேவிக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு தன்னுடைய சரணத்தை காட்டுற மாதிரியே இருக்க இல்லையா. அப்படி எல்லாம் சொல்லி தயாதேவி தான் விசிகரிநாதேசானு திருவேங்கிட முடியாத தயாதேவி கட்டளை இட்டு நீர் நிறைய அவதாரங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, அவதாரங்கள் அவதாராக அசங்கேயாக சாஸ்திரத்தை சொல்லி நிறைய அவதாரங்கள் பெருமாள் பண்ணியிருக்கேன். நம்ம நினைக்கிற தசாவதாரம் மட்டும் கிடையாது, தசாவதாரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச அவதாரங்கள், அது இல்லாம பல பல அவதாரங்கள், பல கல்ப காலங்கள், பல ராம அவதாரம் உண்டு, பல பலராம அவதாரங்கள் உண்டு. வாமன அவதாரம் இருக்க கேரளால உண்மையா பாகவதத்துல சொன்னது குஜராத்ல நடந்தது, ஆனா கேரளால ஒரு ரிஷி வந்து அப்பேற்பட்ட வாமனனாக நீர் அவதாரம் பண்ணிடாமே பலிச்சக்கரவர்த்திக்கு நீர் உலகத்தை அளந்து காட்டிடாமே எமக்கும் காட்டும் தபஸ் பண்ணிச்சு அங்க திரும்பி வாமன அவதாரத்தை அவர் பண்ணி காட்டுறது. எட்டாவின் மோட்சம் அப்படின்னு சொல்ற இடமே நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு திவ்ய தேசம் இருக்கு, மூணு இடத்துல இருக்கு. அப்ப மூணு இடத்துல எப்படி எட்டாயின் மோட்சம் நடந்திருக்க முடியும்னா அந்தந்த ரிஷிகர் அங்கங்க தபஸ் பண்ணி எனக்கு நீர் இதெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், நாங்க இதை கேட்டிருக்கோமே, இதை எங்க கண்ணால பார்க்கணும் போது பெருமாள் அவாளுக்காக ஒரு அவதாரம் எடுக்கிறோம். வாமனாவதாரம் திருவிக்கிரம அவதாரம் சொல்லும் பொழுது இது ரெண்டு அவதாரம், இது ஒரே அவதாரம் கிடையாது. வாமனனா வந்து திருவிக்கிரமன் ஆனது ஏன்னா நம்ம பிறந்து நம்ம வளர்றோம்னா நம்ம சரீரம் அது வந்து பிரகிருத்தினால நம்ம வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா. பெருமாள் வந்து அவதாரம் பண்ணா அவருடைய சரீரம் வளர்ந்துட்டே இருக்காரு, அது அப்ராணந்த சரீரம், அவர் எப்படி நினைச்சாரோ அப்படி இருப்பார். அப்போ அவர் அந்த வளர்றதுனாலையும் மாட அப்ப கண்ணன் குழந்தையா இருக்கிறேன்னா அது ஒரு அவதாரம், கண்ணன் பெருசானேன்னா அவர் திருப்பி சங்கல்பிச்சு அவருடைய சரீரத்தை அவர் அப்படி மாட்டிக்கிறதுனால அது ஒரு அவதாரம், கோவர்தனகிரி எடுக்கும்போது அது ஒரு அவதாரம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா ஒரு ஒரு அவதாரங்கள், நிருசிம்ம அவதாரமே எடுத்துப்போமே, எவ்வளவு நிருசிம்மம் நம்ம சேவிக்கிறோம், நம்ம நரசிம்மர் சேவிக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கலாம். சங்க சக்கரத்தோட ஒரு வாக்கிய அவதாரம், 1000 கைகளோட இருக்கார், 10 திருக்கைகளோட இருக்கார், யோகா நரசிம்மர் இருக்கார். அப்புறம் அந்தந்த இடத்துல பக்தர்களுக்கு அவர் சேவை சாதிச்சிருக்கார், அந்த ஒரு ஒரு நரசிம்மர் ஒவ்வொரு மாதிரி இருக்கார். அப்படி பக்தர்களுக்காகவே இவ்வளவு அவதாரங்கள் பண்ணி அவளுடைய சம்சார கஷ்டத்தை போக்கி அவளுடைய அவதாரம் அவளுடைய பிறப்பை வந்து குறைக்கிறார் அப்படின்னா இதுதான் தயாதேவி பண்ற கருணை அப்படின்னு. இதை விஸ்தாரமாக தயாசதகத்திலேயே மீண்டும் சொல்ல போறேன். ஒவ்வொரு அவதாரமே மத்ய அவதாரத்திலிருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் எப்படி பகவான் திருவேங்கட முடியா தயாதேவி எப்படி கருணை பண்ணி அந்தந்த அவதாரத்தில் நமக்கு என்ன கருணை பண்ணா அப்படின்னு சொல்ல போறேன். ஆனா இங்க இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவதாரமே பெருமாள் பண்ற அவதாரமே நமக்கு அனுகிரகம் பண்ணதான், நம்மளுடைய இன்னும் அதிகமான திறவிய போக்குறதுக்கு தான் அப்படின்னு தெளிவா இப்படிதான் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அடியனுக்கு தோன்றியது என்னன்னா தயாதேவி நம்ம கிட்ட வந்து சொல்ற மாதிரியே இருக்கு, என்னன்னா பாவம் பெருமாளை எத்தனை வருஷம் தான் இன்னும் அவதாரம் பண்ண வைக்க போறேன், சீக்கிரம் தான் பிரபத்தி பண்ணுங்களேன் ஆச்சாரியன் கிட்ட. பெருமாளுடைய திருடி எல்லாரும் அடைஞ்சிட்டா இனிமேல் அவனுக்கு அந்த அவமானம் கிடையாது இல்லையா? அப்ப எல்லாருமே வைகுண்ட லோகத்தில் இருந்து ஆனந்தமாக தென்கரியம் பண்ணலாமே. அப்படி எல்லாருமே அந்த பிரபத்தி ஆச்சாரியன் மூலமாக பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர் தன்மை பாஷகார் தேசிகன் நமக்கு காட்டின இந்த சம்பிரதாயம். அதுபடியே இந்த தயாசத்திரத்துல சுவாமி தேசிகன் இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பரஹிதமனுகம்பே பாவயந்தியா பவத்யா ஸ்திரமனுபரிஹாத்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹா லலித ருச்சிஷு லக்ஷ்மி பூமி நீலா சுநூனம் பிரதயதி பகுமானம் தொற்பிரதி சந்த புத்தியா அப்படின்னு பெருமாளுடைய தயை அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல சொல்றது தயாதேவி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி பூமி நீலாசு நூனம் அப்படின்னு. இப்போ தாயார் மூணு தாயார் இருக்கா, லக்ஷ்மி தேவி பூமாதேவி நீலாதேவி. அவளுடைய கருணையை நம்ம விசேஷமாக முதல்ல முதல் பத்திலேயே அந்த ஸ்லோகத்துல நம்ம விஸ்தாரமாக பார்த்தோம். அவளை விட பெருமாளுக்கு வந்து தயாதேவியை தான் அதிகமா பிடிக்கும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம். காரணம் என்ன அப்படின்னா, தயாதேவி தான் பெருமாள் நினைச்சது இவாள் எல்லாம் நம்ம கிட்ட கர சேர்க்கணும் அப்படின்றது தயாதேவி தான் இருந்து பண்றதுனால பரஹிதம் அனுகம்பே பாவயந்தியா பவந்தியா அப்படின்னு எல்லாருடைய ஹிதத்தையே நினைச்சிட்டு தயாதேவி இருந்தான். எல்லா ஹித்தம் அப்படின்னா ஒரு சமயம் கூட இவன் பாவம் பண்ணிட்டானே அனுபவிச்சுதான் போனவன். நம்ம கூட சொல்றோம் இல்லையா, நம்ம பார்த்துலேயே கூட இப்ப நம்ம பசங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டுன்னா பண்ணிட்டான்ல அனுபவிச்சுட்டுதான் போனவன் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல நம்ம அந்த குருரத்னத்துல நம்ம சொல்லிடுவோம். ஆனா அப்படி கூட இல்லாம இவனை பத்தி தெரிஞ்சு அப்பேற்பட்டவனுக்கும் ஒரு நல்லது பண்ணணும் பரிஹித்தம் அனுகம்பே அப்படின்னு அந்த ஹிதத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தயாதேவி மேல பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. ஸ்திரம் அனுபதிகார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹா அப்படின்னு நிறைய பெருமாளுக்கு, அதுவும் பெருமாளுக்கு ஏன் தாயார் அவ்வளவு இஷ்டம் லட்சுமி தேவி பூமாதேவி நீலாதேவின்னா அவளுக்கு இந்த கருணை இருக்கிறதுனாலதான் அவளை பிடிக்குமாம். அவளுக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கு, ஆனா அவளுக்கு இந்த தய அதிகமா இருக்கிறதுனால அந்த தயாதேவினால்தான் அவ வந்து பெருமாள் கிட்ட வந்து நமக்காக புருஷகாரம் பண்றதுனால அதனாலதான் பெருமாளுக்கு தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இங்க இருக்கு. அதனாலதான் கருணாமிவ ரூபினியும் அப்படின்னு பார்த்தோம். தயாதேவிக்கு ஒரு கருணைன்னு இருந்தா ரூபம், அந்த கருணைக்கு ஒரு ரூபம், தயாதேவியுடைய கருணை அதுக்கு ஒரு ரூபம் இருந்தா அது மகாலட்சுமி தாயார் அப்படின் பார்த்தோம். அப்ப பூமாதேவி நீலாதேவி தான் பெரிய பெரிய பிராட்டியுடைய அங்கங்கள் தான் அவள்லாம் பெரிய பிராட்டியுடைய அங்கங்கள். அப்போ அந்த அங்கம் தாயாருக்குள்ளேயே பூமாதேவி நீலாதேவி அடங்கிடலாம். தாயாரே யார் நான் தயாதேவி தான் அப்படின்னு கருணாமிவ ரூபினி, அந்த கருணை நிறைய இருக்கிறதுனாலதான் பெருமாளுக்கு தாயாருக்கிட்ட அவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமாக எடுத்து காட்டி பிராட்டிகளோட பிராட்டியுடைய தயையே பெருமாள் பகுமதி அவர் வந்து அப்ரிசியேட் பண்ற அப்படின்றத இங்க இந்த ஸ்லோகம். ரிஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானாதயே த்வம் கரண விலய காலே காந்தி சீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயசி பஹுலீலம் மாதவம் சாவதானா அப்படின்னு இந்த ஒவ்வொரு ஸ்லோகம் 30வது ஸ்லோகத்திலேருந்து பார்த்தா முதல்ல மலைக்கு போய் பெருமாளை சேவிங்கன்னு, அப்புறம் தயாதேவி நம்மளுடைய பாவத்தை போக்கிடுவா நமக்காக வாதாடுவான்னு, தாயார்களிலே முக்கியம் தயாதேவி தான், தயாதேவி இருக்கிறதுனாலதான் தாயார்னு சொல்லிட்டு. இப்ப வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா பிரபத்தி பண்றவனுக்கு தேகாவசானே முக்தி சார் அப்படின்னு தேப்பெருமாளே சொல்லியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தன் வந்து பிரபத்தி பண்ணுவான் பெருமாளை சரணாகதி அடங்கி உம்மிடத்தில் சேர்த்துக்கோரும் அப்படின்னு யார் ஒருத்தன் சொல்றானோ அவனுக்கு உடனே மோட்சம் கிடையாது, அந்த க்ஷணமே மோட்சம் கிடையாது. அந்த க்ஷணமே மோட்சமும் உண்டு, ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி பிரபத்தி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்ப யாரும் கேட்டுக்கிறது இல்லை, ஏன்னா உடனே எப்படி எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. இங்க இருந்து பெருமாள் தான் அங்கே இங்க அவதாரம் பண்ணிருக்கேன் இல்லையா, இங்க நிறைய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பெருமாள் கொடுத்த காலம் வரைக்கும் இங்க கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்ப இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு பிரியதோ நமக்கு என்னைக்கு மரண காலம் வருதோ அன்னைக்கு பெருமாள் நம்மளை வந்து வைகுண்டத்துல சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப பண்ற பிரபத்தி. அதுவும் நம்ம ஆச்சாரியன் மூலமாக பண்றோம் அந்த பிரபத்தி. இப்போ இந்த பிரபத்தி எப்பயுமே பக்தி யோகத்துக்கு ஒண்ணு இருக்கு. மோட்சம் அடையணும்னா அந்திம ஸ்மிருதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்திம ஸ்மிருதி அப்படின்னா என்னன்னா தன்னுடைய கடைசி காலத்துல யார் ஒருத்தன் பெருமாளை ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். இது வந்து பாகவதத்துல ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகத்துல ஒரு கதையில இருக்கு, பரதன் பரதாழ்வான் ஆதிபரதர் அப்படின்றவர், அவர் தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டே தன் பசங்களை எல்லாம் விட்டே வைராக்கியம் வந்து காட்டிக்கு வந்து பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி இருந்தவர் கடைசி காலத்துல என்ன பண்ணார், ஒரு மானை பார்த்து ஆசைப்பட்டு இந்த குழந்தை மானுக்கு ஒரு குட்டி போட்டுது, அது பெரிய அம்மா மான் செத்து போயிடுச்சு, அதை பார்த்தேன் இந்த குட்டி மானை யார் பார்த்துப்பா அப்படின்னு அவருக்கு அது அது மேல ஆசை வந்து எல்லாத்தையும் விட்டு வந்தேன், தன் மனைவி மக்கள் ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். ஆனா நம்ம மனுஷாருடைய ஆசை அப்பப்போ மாறிண்டே இருக்கும், அந்த குட்டிமானை காப்பாத்தினர் அதனுடைய விளையாடிங்க, இவருக்கு கடைசி காலம் வந்துச்சு, ஆனா இந்த குட்டிமானை யார் பார்த்துப்பா, நம்ம போயிட்டா ஏதாவது புலி சிங்க வந்து சாப்பிட்றமோ அப்படின்னு நினைச்சிட்டு கடைசி காலத்துல அவர் எதுக்காக வந்தேன் பக்தியோகம் பண்ணேன்றதை மறந்துட்டு கடைசி காலத்துல பெருமாளை ஸ்மரிக்காததுனால அடுத்த ஜென்மா பிறந்த மானாகவே பிறந்த எதை ஆசைப்படுறாலும் அதுவாகவே நம்ம பிறப்போம். அதுக்கப்புறம் மானாக பிறந்தவன ஆறு மாசத்துல அவர் அங்கே அந்த மரணமானவன திருப்பி மாற்ற ஜென்மத்துல மறுபடியும் ஒரு யோகியாக பார்க்கும்போது அவருக்கு பக்தியோகம் பண்ணதுனாலே பூர்வ ஜென்ம வாசம் வந்தது. ஆ, பூர்வ ஜென்மத்துல நம்ம எப்படி இருந்தோம், எதுக்காக நம்ம வந்து பக்தியோகத்தை ஆரம்பிச்சோம், ஆனா இப்படி ஒரு மான்மையில நம்ம ஆசைப்பட்டுமே இந்த ஜென்மாவது நம்ம வியர்த்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப பக்தியோகிகளுக்கு தான் கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதி அப்படின்றது பெருமாளை நினைக்கணும். ஆனா யார் ஒருத்தர் சரணாகதி பண்றானோ பிரபத்தி பண்றானோ பெருமாளை அடையணும் மோட்சம் அடையணும்னா பல பாதைகள் உண்டு, அந்த முக்கியமான பாதைகள் பக்தியோகம் பிரபத்தி, மற்றது எல்லாருமே அந்த பக்தியோகத்துக்கு சேர்த்து விடும். கர்ம ஜானம் எல்லாம் ஒண்ணு நமக்கு பக்தியோகத்து கிட்ட சேர்த்து விடும், இதை பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு ஞானத்தை கொடுக்கும். மற்றது எல்லாம் பக்தியோகத்தினாலையும் பிரபத்தினாலையும் தான் பெருமாளை சேர்த்து சேர முடியும். ஆனா பக்தியோகத்துல அந்திம ஸ்மிருதி கடைசியா கண்டிப்பா வேணும். கரெக்ட் பாடும் போற சமயத்துல நம்ம பெருமாளை நினைக்கிறேன்னா அடுத்த ஜென்மா வந்துடும், எதை நினைக்கிறோமோ அப்படியே இருக்கும். பிரபத்தியில கடைசி காலத்துல நம்ம அந்திம ஸ்மிருதி வரலன்னா கூட தயாதேவி என்ன பண்றாலும் பெருமாள் கிட்ட சொல்லி அவனுக்கு அந்திம காலத்துல பெருமாளே நமக்கு ஸ்மிருதியை கொடுக்குற மாதிரி பண்றாளாம் சரணாகதி பண்றது. அதனாலதான் கரண விளையட்டாலே காந்தி சீக ஸ்மிருதினாம். அப்போ அந்திம காலம் அப்படின்னா இங்க எதை சொல்றா அப்படின்னா அந்திம காலம்னு சொல்றோம், அந்த கடைசி நிமிஷமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிக்கு நீங்க ஆச்சரியமா இருக்கிறேன். எப்ப நம்மளுடைய கரணங்கள் கண்ணு காது மூக்கு மற்ற இந்திரியங்கள்லாம் அது வந்து ரொம்ப கஷ்டம், கண்ணு கேட்காது, கடைசி மரணம் போகும்போது காது யாராவது பேசினாலும் கேட்காது, கண்ணு தெரியாது, அந்த மாதிரி ஒரு காலம் வரும். மனசு மட்டும் இருக்கும், எல்லா இந்திரியங்களும் அடங்கிடும், அதனுடைய சக்தி குறைஞ்சிடும், மனசு மட்டும்தான் இருக்கும், மனசுதான் பெருமாளை நினைச்சுட்டு இருக்கும். அந்த சமயத்துல அந்த மனசு என்ன எதுதோ ஆசைப்படும், கடைசி காலத்துல ஐயோ என் பையனை பாக்கணுமே, என் பேரனை பாக்கணுமே, அவனுக்கு கல்யாணம் மாதிரியே இல்ல அவனுடைய பேரன் பிறக்க போறானே அதை பார்த்துட்டு நான் போயிட்டேன்னு நான் நினைக்கக்கூடாது. அப்பயாவது பெருமாளை உண்டி ஆனா உங்களுடைய சரணத்தை என்னை சேர்த்துக்கோன்னு அந்த இடத்துல அந்த பெருமாளை நினைச்சாலே சேர்த்துக்கோன்னு நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேணும், ஏன்னா பிரார்த்தனை பிரபத்தி முதலே ஆயிடுச்சு. பெருமாளை நினைச்சாலே நமக்கு மோட்சம் தான். அந்த காலத்துல அந்த ஸ்மிருதி நமக்கு வரவே வராது, அந்திம ஸ்மிருதின்றது ரொம்ப கஷ்டம், அது அவ்வளவு சுலபமா வந்துடாது. நம்ம கடைசி காலத்துல ஐயோ இது பண்ணலாமே அது பண்ணலாமே, இன்னும் நம்ம இதை பார்த்துருக்கலாமே, இப்பயே என்ன நமக்கு வயசாயிடுச்சு, நமக்கு என்ன பிராணம் போறதாவது இப்ப இப்ப நினைச்சுப்போம். அப்ப அந்த காலத்துல பெருமாளுடைய தியானம் நமக்கு வராததுனால தயாதேவி தான் பெருமாள் கிட்ட சொல்லி அவனுக்கு அந்த தியானத்தை கொடு அப்படின்னு நமக்கு சிபாரிசு பண்ணி மோட்சத்துல சேர்த்துக்கிறா அப்படின்னு. அதனாலதான் பெருமாள் தேவ பெருமாள் அவர் அந்திம ஸ்மிருதி வஞ்சனம்னு சொல்றதுன்னா அது காரணமே தயாதேவி தான் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக கோபாலகிருஷ்ணர் சொல்றேன், அதராஹித சாருவம் சனாராக மகுடாலந்தி மயூர பிஞ்சமாராக அரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபால் சந்து மமா அந்திம பிரயாணே. அந்திம காலத்துல ஸ்மிருதி பெருமாளை கொடுத்துருவேன், அது சத்தியம், அதுக்கு அது சுவாமி தேசிகருக்கு தெரியும். ஆனா அந்திம காலத்துல பெருமாளை நமக்கு மதிக்க முடியாது, அந்த பெருமாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆச்சரியமா சொல்றது. அதராஹித சாருவம் சனாரா கிருஷ்ணன் கிட்ட ஈடுபாடு கோபாலகிருஷ்ணத்தில அப்படியே புல்லாங்குழல் உறிந்து இருக்கிற மாதிரியே மகுடாலங்கி மயூர பிஞ்சமாலாக அந்த யசோதம்மா அடிச்சு விட்டு அந்த மயில் தோகை இருக்கு இல்லையா அதை அடிச்சிருந்து அழகான கண்ணன் பரிநீர சிலா விபங்க நீலாக அந்த நீலமேக கல்லோட மாலையாக சாத்திண்டு பிரதிபாசந்து மமா அந்திம பிரயாணே என்ற அந்திம காலத்துல இந்த பிராணம் போகும் சமயத்துல நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படியே அந்த கிருஷ்ணனாக வந்து எனக்கு அந்த சேவை சாய்க்கணும். அதிலே எனக்கு போதும், எப்படி கோபிகள் ஆசைப்பட்டாலோ அந்த கிருஷ்ணரை அவளுடைய பக்தியை பெயர்பட்ட பக்தி, எப்படி பீஷ்மாதிகள் தான் ஆசைப்பட்டாலும் பீஷ்மாதிகளே சொல்றேன் நான் கோபியா பறந்துருக்கணும் அப்படிங்கிறது அவர் எப்படி கட்ட பிரம்மச்சாரி. ஆனா அவர் சொல்றேன்னா அந்த கோபிகளுக்கு இருக்கிற பக்தி அப்பேற்பட்ட பிரேம பக்தி வேற யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி கண்ணனாகவே நீ வரணும் அப்படிங்கிறது. அந்த கால் எப்படி இருக்குன்னா கண்ணு தெரியாத போயிடும், அப்ப வந்து எப்படி பெருமாளை நம்ம சேமிக்கணும், கால் கேட்காது. பெருமாள் புல்லாங்குழலோட ஊறிந்தா கூட நம்ம காலுக்கு அந்த அந்த அந்த சங்கீதம் நமக்கு கேட்காது. ஆனா மனசுல நீர் இருந்து அந்த கால் கேட்கல என்றாலும் கண்ணு தெரியல என்றாலும் நீ அந்த மனசுல ஹிருதயத்திலே வந்து எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லு. அப்ப அந்திம கால ஸ்மிருதி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீ வந்து சாதாரணமா இந்த ஒரு ஸ்லோகத்துல நான் ஒரு 5 நிமிஷத்துல சொன்னேன். இது ரொம்ப பெரிய விஷயம். அந்திம காலத்துல பகவத் விஷயம் பகவத் ஞானம் வருது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அந்திம காலத்துல பிரபன்னருக்கு பிரபத்தி பண்ணவாளுக்கு தயாதேவி இருந்து அனுகிரகம் பண்றா அப்படின்னு தயாதேவி எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பாரு. ஒரு ஒரு ஜீவனுக்கும் அந்திம காலத்துல பெருமாளே மறந்துட்டா கூட அவனுக்கு கருணை பண்ணுமோ கருணை பண்ணுமோ. பக்தி யோகம் பண்றவாளுக்கு தயாதேவி அவன் மேல நம்பிக்கை உண்டு. எப்படியாவது அவ பழைச்சு வந்துருவாரு, அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. பக்தி யோகத்தையும் பெருமாள் காப்பாற்றி கொடுத்துருவேன். இந்த ஜென்மா இல்லைனாலும் ஏதோ ஒரு ஜென்மாவில அவ பெருமாள் அடைஞ்சிருவான். ஏன்னா ஒரு அம்மா வந்து நல்ல உத்தியோகத்துல இருக்கான், பெரிய பையன் நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னா அவன் அவன் சமாளிச்சுப்பான். அவனுக்கு ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தாலும் அவன் அவனை சமாளிச்சிருவான். ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஆத்துல வந்து 3 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. பெரியவர் தான் ஸ்கூலுக்கு போறோம், இன்னொன்னு கை குழந்தை இருக்கு, குட்டி குழந்தை, அதுக்கு எதுவுமே தெரியாது, பால் கூட சாப்பிட தெரியாது. அப்படிங்கும் பொழுது காத்தால 9 மணி ஸ்கூல் டைம் எடுத்து அம்மா என்ன சொல்றா, டே காத்தாலேயே உனக்கு நான் டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு பெரிய பையன் கிட்ட சொல்றா நீயே போய் போட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிறான். ஆனா குழந்தைகிட்ட என்ன சொல்றா, குழந்தைய வச்சுட்டு பால் தானே அம்மா குடுக்கிறான். ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் பெரியவனால அதை போட்டு சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தன் இந்த குழந்தைக்கு தானே எடுத்து சாப்பிட்டுக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா, அதனால பிரபத்தி பண்ணவன். இவனுக்கு அந்திம காலத்துல நம்ம தானே பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாள் மறந்தா கூட அந்திம காலத்திலே நமக்கு ஸ்மிருதியை கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணி பெருமாளுடைய சரணத்திலே நம்மளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்ற. அப்பேற்பட்ட இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான் தேயை சொன்னதுக்கும் இப்பேற்பட்ட அகோபில மட்டம் மைசூர் மட்டம் அடியேனுக்கு இப்பேற்பட்ட இந்த உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய கைத்தரியத்தை கொடுத்ததும் இங்க வந்தவா எல்லாருக்கும் இன்னைக்கு தன்யவாதம். இப்பேற்பட்ட விஷயங்கள் நம்மளால சொல்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துடும் இல்லையா. அப்படி இன்னைக்கு பெருமாளை பத்தி நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம். அதுவும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை நேர்த்தி இன்னைக்கு இந்த புரட்டாசி மாதத்துல புரட்டாசி சவணம் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் வரப்போகுது. அப்படியே அது அவதார தினம், அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய அவதார தினம், அப்படி பெரிய பிரம்மதந்திர பரகால சுவாமி ஆதிவஞ்சரகோபன் சுவாமி அவருடைய அத்தனை திருநட்சத்திரமும் இந்த மாசத்துல தான். அப்படி கொண்டாடும்படியான இந்த அற்புதமான இந்த தினத்திலே நமக்கு இன்னைக்கு தயாசத்திலும் அதுவும் சரணாகதி சாசத்தில் தயாதேவி எப்படி அந்திம காலம் கொடுப்பான்னு சொன்னது பெரிய விசேஷமாக பெரிய கைக்கரியமாக பாவிச்சு இன்னைக்கு இதோடு முடிச்சு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாயினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.